రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం బుధైర్వ్యామోహరితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైకసింధోః రామానుజస్య చరణం శరణం ప్రపద్యే. మాతాపితా యువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధనా. భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాసాన్ భక్తాంగ్రిరేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమన్నోతన రంగనాథ హితిరాడ అబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నోత్ర లక్ష్మణారితిరాడ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నోత్ర వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం. నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్య పదసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం. నీలాతుంగ స్తనగిరి తటే సుప్తముద్భూత్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతి శత శిర సిద్ధ వద్యాపయంతి స్వోచిత్తాయాం ప్రతినగలిచం యాపలా తృప్తిపుంతే గోదాతస్యై నమయినమిదం భూయే వాస్తు భూయహం. அன்னவயல் புதுவை ஆண்டாள் நலங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்மையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீவிட்ட சித்த குலநந்தன கல்பவல்லியம் శ్రీరంగరాజహరిచందన యోగ దృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్య శరణశరణం ప్రపద్యే. మార్గళి తింగళ్ మది నిరైందనన్నాళాల్ నీరాడపోదువీర్ పోదుమినో నేరీర్ శీర్మల్గమాయ్ పాడి తెల్వత్తిరుమీర్గాల్ கூறுவேல் குடுந்துள்ளன் நந்தகோபன் குமரன். ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் வாரோர் புகழ படிந்தே நோரெம்பாவாய். சர்வேத்யா நமஸ்காரா. இன்னிலிருந்து ஆரம்பிச்சு திருப்பாவையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாசனத்துக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கோம். எம்பெருமானுடைய கட்டாட்சத்தின் பேர்லையும் நாச்சியாருடைய அனுகிரகத்தின் பேர்லையும் அடியன் யதாமதி விஜாபிக்கிறேன். இந்த 30 நாளில் அடியனுடைய வாக்கிலிருந்து ஒரு விசேஷமான அர்த்தங்கள் ஏதாவது ஆஸ்திக பெருமக்களுக்கு தென்பட்டுதுன்னா அந்த அர்த்தங்கள் எல்லாமே அடியனுடைய வாத்தியார்களாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சேகாத்ரி ஆச்சார் சுவாமி, காணியம்பாக்கம் தேவநாதாச்சார் சுவாமி, மன்னார்குடி ராஜகோபாலாச்சார் சுவாமி, வளையப்பேட்டை ராமாச்சார் சுவாமி, இவாளை போல ஒரு பெரியவர்கள் அடியனுக்கு சிக்ஷிச்சு கொடுத்தது தான். அடியன் வாக்கிலிருந்து ஏதாவது சகிக்கவே முடியாத ஏதாவது அசக்கியமான வார்த்தைகள் ஏதாவது வந்ததுன்னா அது அடியேனே சொன்ன வார்த்தையாகத்தான் பெரியவாள் எடுத்துக்கணும். இது மற்றவாள் யாருக்கும் இந்த வார்த்தைகள்ல ஒரு சொந்தமானது, இந்த வார்த்தைகள் மற்ற யாருக்கும் சொந்தமாகாது அப்படின்றத தெரிவிச்சுட்டு தெலுங்குல ஒரு அழகான வார்த்தை சொல்லுவா, ஒப்புல் உண்டே குருகாரிக்கு கப்புல் உண்டே தாசுரிக்கின்னு. அதன்படி நல்ல விஷயங்கள் வந்தால் அது என்னுடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தின் பேர்ல வந்தது, கெட்ட விஷயம் வந்தா அது அடியேனே தானாகவே சொன்னதுன்னு தெரிவிச்சுட்டு இன்னும் தொடங்கி 30 பாசுரத்துல விஜாபிக்க அடியேன் ஆரம்பிக்கிறார். நேற்று பார்த்தும் திருப்பாவையனுடைய அவதாரிகை நீலா துங்க ஸ்தனகிரி தட்டின்ற தனியனுடைய அர்த்தத்தையும் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அப்படின்ற தனியனுடைய அர்த்தத்தையும் நாம நேற்று அனுபவிச்சோம். திருப்பாவை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்றது நம்ம நேரத்தை ஒரு கதை சொன்னேன். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக எம்பெருமான் பூமாதேவிய நமக்காக ஆண்டாளாக அவதரிக்க சொல்லி இந்த லோகத்துல பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக அந்த ஆண்டாள் அவதரிச்சாள். அவதரித்தவள் பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதாக அர்ச்சனம், பகவதி ஆத்ம நிவேதனம், இப்படி பகவானுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக 30 பாசுரங்களை பூமியில ஆண்டாளானவள் நமக்கெல்லாம் கொடுத்தாள். ஏன் இந்த மாதிரி 3 பதிகங்களாக ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது வேதமனைத்துக்கும் வித்தாகும் இல்லையா, வேதமனைத்துக்கும் வித்தாகும் 5 தான் சொன்னான். அதனால வேதமனைத்துக்கும் வித்தாகிறபடியால வேதத்துல சொன்ன விஷயத்த அப்படியே இங்க ஆண்டாள் கடைபிடிச்சிருக்கா. ஒரு ஒரு இடத்துலயும் வேதம் சொல்றது வைஷ்ணவம் வா திரிகபாலம்னு சொல்லிட்டு, வைஷ்ணவம் அப்படின்ற ஒரு யஜ்ஞத்துல விஷ்ணுவுக்கு ஹவிச கொடுக்கணும்னா 3 கபாலங்கள், கபாலங்கள்னா பாத்திரங்கள், 3 பாத்திரங்கள்ல தனித்தனியா கொடுக்கணுமா. ஒவ்வொரு முறை சமர்ப்பிக்கிறப்போ திருவிக்ரம எம்பெருமான தியானம் பண்ணிட்டு கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கணும்னு வேதம் சொல்றது. அப்படினால அதே மாதிரி இவ்வளவு என்ன பண்றா, 30 பாசுரங்களை வைஷ்ணவம் வா திரிகபாலம்னு சொன்ன வேத வாக்கியத்தை அனுசரித்து ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய 30 பாசுரங்களை ஒரு ஒரு 10 பாசுரங்களையும் ஒரு ஒரு பாத்திரத்துல, 3 பாத்திரங்கள் இல்லையா, அதனால ஒரு 10 பாசுரத்தை திருவிக்ரமனை எம்பெருமான் அந்த உலகளந்த எம்பெருமான ஞாபகம் வைத்துக் கொண்டு அவளை தியானம் பண்ணிட்டு ஒரு ஒரு 10 பாசுரத்தை ஒரு பாத்திரத்துல வைக்கிறான். இப்படியானது 3, 10, 30 பாட்டு. சரி, முதல் 10 எங்க திருவிக்ரமனை எம்பெருமான தியானம் பண்ற அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்பாடின்னு இருக்கிறபடினால அங்கே உலகளந்த எம்பெருமான தியானம் பண்றான். 2, 11 பாட்டுல இருந்து 20 பாட்டு வரைக்கும் எங்க தியானம் பண்றா அப்படின்னா, அம்பரமூட அறுத்து ஓங்கி உலகளந்த உம் வர்க்கோமானு அங்க தியானம் பண்றான். அந்த இடத்துல மறுபடியும் திருவிக்ரமன் தியானம் பண்றான். 21-30 வரைக்கும் எங்க திருவிக்ரமன் தியானம் பண்றா அப்படின்னு பார்த்தால், அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு 3 அங்கேயும் தியானம் பண்றான். ஆக வேதம் சொன்ன விஷயத்த அப்படியே இங்க தெரிவிக்கிறான் இல்லையா. யார் எந்த ஆச்சாரியன் எந்த கிரந்தம் பண்ணாலும் நம்முடைய சம்பிரதாயத்துல வேதத்துக்கு விரோதமாக எங்கேயுமே பண்ண மாட்டா இல்லையா. ராமாயணத்தை எடுத்திருந்தாலும் சரி, பாகவதத்தை எடுத்திருந்தாலும் சரி, மகாபாரதத்தை எடுத்திருந்தாலும் சரி, ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்தியா இருந்தாலும் சரி இல்லையா, வேத வேத்தியே பரேபும் ஸ்ரீ ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சே தாசாராசித் சாட்சாத் ராமாயண ஆத்மனான்னு சொன்னான் வால்மீகி. சாட்சாத் அதுவும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது வால்மீகியே வேதத்தை உபபிரம்மனார்த்தாயேன்னு சொன்னார். வேதத்துக்கு உபபிரம்மணத்துக்காகத்தான் இந்த ராமாயணத்தையே நான் பண்றேன்னார். உபபிரம்மணம் அப்படின்னா வேதார்த்தத்தை விசதீகரணம், எக்ஸ்பிளைனா சொல்றது, ரொம்ப டீட்டெயிலா சொல்றது. வேதத்துல சொல்லப்பட்டது நமக்கு அவ்வளவா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அதனால ரிஷிகளால பண்ணப்பட்ட அந்த சூக்திகளை வச்சுட்டு தான், ஸ்மிருதிகளை வச்சுட்டு தான் நாம வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு பேர் உபபிரம்மணம்னு பேர். ராமாயணத்தை வால்மீகி வேதத்துக்கு உபபிரம்மணமாக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. மகாபாரதத்தை பத்தி கேட்கவே வேணாம், பாரத பஞ்சமோ வேதஹான்னு சொல்லிட்டான். பாரதமானது 5வது வேதம், ரிக்யஜு சாம அதர்வண 4 வேதங்களோடு சேர்த்து மகாபாரதம் 5வது வேதம்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஒருபடி மேல போய் பாகவதம் நிகம கல்பத்தரோகோ கலிதம் பதம்னு சொன்னார். அந்த வேதம்ன்றது ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துல இருந்து நழுவி விழுந்த பழம்தான் இந்த பாகவதம்ன்றதுன்னு சொன்னார் சுகபிரம்மம். அதே மாதிரி இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையானது இந்த 30 பாசுரங்களும் 5, 5, 5 அப்படின்னு சொன்ன அந்த 30 பாசுரமும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆக 30 பாசுரங்கள், 30 பாசுரங்கள்ல அந்த 29 பாசுரங்கள் 1000 சிறுமிகள் பேசுறதாக அமைஞ்சிருக்கு. கடைசி பாசுரம் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனின்னு அந்த பாசுரமானது சாட்சாத் ஆண்டாளே எம்பெருமான்கிட்ட பேசுறதாக அமைஞ்சிருக்கு. இல்லையா, ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள். இந்த பாசுரத்துக்கு ஒரு ஒரு விதமான அர்த்தத்தை நாம எவ்வளவு பார்க்க முடியுமோ இந்த இருக்கக்கூடிய அவகாசத்துல நாம அதை பார்க்கலாம். ஐந்தும் ஐந்தும் ஏன் பிரிச்சா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய அவதார நிலைகளை சொல்றது முதல் ஐந்து பாசுரங்கள். பகவான் பர வியூக விதவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சொல்லிட்டு ஐந்து விதமான நிலைகள்ல இருக்கான். அப்படி பரவாசுதேவனா இருக்கக்கூடியவன் பர, இல்லையா, வியூக சதுர்தா வாசுதேவன், சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன், இவன் வியூக அவதாரங்கள். விபவாவதாரங்கள் நிறையவே இருக்கு, இல்லையா, விபவாவதாரங்கள் தசாவதாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கான். அது விபவாவதாரம். அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன் நமக்குள்ள இருக்கான். அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு உபனிஷத் சொல்றது. கட்டை விரல் அளவுக்கு நமக்கு நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடியவன், ஹிருதயத்துக்குள்ள இருந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தின்னு போறவன் யாரோ அவன் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரம்ன்றது எல்லா கோவில்களிலும் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான். அதுவும் எப்படி, சகல மனுஜ நயன விசேஷாங்கட்டகான்னு சொன்ன சாஸ்திரத்துல எல்லாருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய எம்பெருமான் யாரோ அவன் தான் அர்ச்சாவதார மூர்த்தி. இப்போ இந்த அர்ச்சாவதார மூர்த்தியின் மேல ஆசைப்பட்டுத்தான் அவனை அடையணும்ன்றதுக்காகத்தான் இந்த நோன்பானது நோக்கப்படுகிறது நாச்சியாரால. இப்போ அந்த அர்ச்சாவதார மூர்த்தி யாரு, அவள் பிறந்தாள். பிறந்த உடனே கண்ணனையே நினைச்சுட்டே வாழ்ந்துருக்காவோ. பெரியாழ்வார் சொல்படி கண்ணனுடைய கதைகளை கேட்டு கேட்டு கேட்டு அவள் என்ன பண்றா, கண்ணனை நினைத்துக் கொண்டே அவள் பிரதி தினம் வளர்ந்தபடியினால கண்ணன் எம்பெருமான அவள் அடையணும்ன்றதுதான் அவளுடைய ஒரு குறிக்கோள். அதற்காக அவள் இந்த பாசுரங்களை அமைக்கிறாள். மார்கழி மாசம் நோன்பு நோக்கிறா. இந்த நோன்பு நோக்கிறது எங்க தெரியறதுன்னா ஒவ்வொரு பாசுரங்களுக்கு முடிவிலையும் ஏலோர் எம்பாவாய்னு முடிவா. எம் பாவாய், பாவாய்னா நோன்புன்னு அர்த்தம், என்னுடைய எங்களுடைய நோன்புன்னு அர்த்தம். ஏல் அப்படின்றதெல்லாம் வார்த்தை, அதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதெல்லாம் அவளுடைய தேச விசேஷம். அவள் இருந்தது திருநெல்வேலி ஜில்லா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனபடியினால அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பாஷையில ஒரு ஒரு பாசுரத்தையும் அங்கங்க நடுநடுவுல காட்டுறா. அதுவும் சென்னல் ஊடு கையில கலனு, ஊடுனா இடையில் அர்த்தம். இதெல்லாம் அவருடைய தேச வார்த்தைகளும் அந்த இடத்துல வருது. ஏன்னா தன்னுடைய தேசத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்றபடியினால அந்த வார்த்தைகளும் நடுநடுவுல சேர்த்துத்தான் ஆண்டாள் பாசுரங்களை அமைச்சிருக்கான். அப்படி இந்த திருப்பாவையானது ஐந்தும் ஐந்தும், முதல் ஐந்து பாசுரங்கள் ஒரு நிலை. ஆறாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு பதினைந்தாவது பாசுரங்கள் வரைக்கும் ஒரு நிலை. பதினாறாவது பாசுரத்திலிருந்து இருபத்தி நாலாவது பாசுரங்கள் வரைக்கும் ஒரு நிலை. இருபத்தைந்தாவது பாசுரத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்து வரைக்கும் ஒரு நிலை. முப்பதாவது பாசுரம் கடைசியானது, இல்லையா. இப்படி பிரிவு பிரிவா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதுல முதல் கட்டமா இருக்கக்கூடிய மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகலந்த மாயனை மண்ணு தங்கக்கடல் கரைந்தன் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பாசுரங்களும் எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதனாலதான் பிரிக்கும் பொழுது பெரியவா என்ன பண்ணா, இந்த அஞ்சு பாசுரங்கள் ஒரு கட்டமாகவும் மற்ற இருபத்தைந்து பாசுரங்கள் ஒரு கட்டமாகவும் பிரிச்சான். நன்ன ஒரு விஷயம் இருக்கு, மார்கழி திங்களுடைய பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லதாக அமைந்ததுதான் ஆறாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்த பத்தாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரத்துக்கு அர்த்தத்தை சொல்றதுதான் பதினோராவது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு பதினைந்தாவது பாசுரம். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடியுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறது தான் பதினாறாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு இருபதாவது பாசுரம். ஆழிமலை கண்ணான்ற பாசுரத்துடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறது தான் இருபத்தி ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு பர்யந்தம். மாயனை மண்ணு மதமதுரை மைந்தனைன்ற பாசுரத்தோட அர்த்தத்தை தெரிவிக்கிறது தான் கடைசியா இருக்கக்கூடிய இருபத்தாறாவது பாசுரத்திலிருந்து இருபத்தி முப்பதாவது பாசுரம் பர்யந்தம். இப்படி இந்த அஞ்சு பாசுரங்களுக்கு ஏற்றா போலத்தான் மற்ற இருபத்தைந்து பாசுரங்கள் இருக்கிறபடியினால பெரியவாள் என்ன வியாக்கியானம் பண்ணா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் ஐந்தும் ஐந்தும்னு சொன்னான். இல்லையா, அப்படி இந்த பாசுரங்களானது இப்படி ஆரம்பிக்கிறது. அதுல எம்பெருமான் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காகவே ஆண்டாள் அவதரிப்பித்தான். அப்படி அவதரித்த ஆண்டாள் தன்னுடைய பாசுரங்கள்ல எம்பெருமானியே பாடுறா. அது அவங்க எப்படி பாடுறா? முதல் 10 பாசுரத்தினால பகவன் நாம சங்கீர்த்தனமானது பண்ணப்பட்டது. பகவன் நாம சங்கீர்த்தனம் எதுக்கு பண்ணணும்? ஆண்டாளுக்கு என்ன விசேஷம்? அவள் சொல்லிதான் நாம பகவன் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணணுமா? அப்படின்னால் இந்த இடத்துல மற்ற ஆழ்வார்கள் பண்ணாத்து என்ன ஆண்டாள் பண்ணிட்டான் இல்லையா? நேற்றே சொன்னோம் இல்லையா, வியாக்கியான கர்த்தாக்கள் பண்ணும்பொழுது 5 குறிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மதியாள்னு சொன்னா இல்லையா? அப்படி என்ன இருக்கு இல்லையா? இந்த விசேஷங்கள்லாம் பார்க்கணும் நம்ம. ஆழ்வார்கள் மற்ற ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் ஆண்டாளுக்கு இருக்கு அப்படின்னா, அது பெரியாழ்வார் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், தேகாத்ம அபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமானுவத்தை வாசிப்போரும், இந்த ரிஷிகளுக்கும் தேகாத்ம அபிமானிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஆண்டாளுக்கு இருக்கு. இவாளை காட்டிலும் ஆண்டாளுக்கு வசதி. ஏன்னா எப்படி ஒரு ஏற்றம் இருக்கு ஆண்டாள் இவாளை காட்டிலும் அப்படின்னா, பர்வத பரமாணுக்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குமோ, பரமாணுன்றது ஒரு சின்ன அணு கண்ணுக்கே தெரியாது, அது எப்படி இருக்குமோ, பர்வதம்ன்றது ரொம்ப பெருசு, அது எப்படி இருக்கோ, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ, அத மாதிரி இந்த தேகாத்ம அபிமானிகளான ரிஷிகளுக்கும் ஆண்டாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி, ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம். அதே மாதிரி ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். ஏன் அப்படின்னா, ஆழ்வார்கள் ஆண்டாளுடைய லீலைகளை, நாச்சியாரோட லீலைகளை சிறு வயதிலிருந்து அனுபவிக்கல இல்லையா? பெரியாழ்வாருக்கு அந்த ஏற்றமானது வந்தது. பெரியாழ்வாருக்கு அந்த ஏற்றம் வந்த அப்படின்னால ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தான். பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் வாக்கியம் இருக்கு. என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் பெருமாளை அடையல, ஆண்டாள் பெருமாளையே அடைஞ்சான். இங்க என்ன பாருங்க, மற்ற ஆழ்வார்கள்லாம் நாயிகா பாவத்துல நிற்கிறா இல்லையா? நாயிகா பாவத்துல என்னதான் அவள் புருஷர்களா இருந்தாலும், புருஷர்களா இருந்து கொண்டு பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு நாயிகா பாவத்துல பாசுரங்கள் அமைச்சாலும் கடைசியில சொல்லும்போது என்ன பண்றா, மறுபடியும் அவள் தன் பெயரை சொல்லிக்கொண்டு இப்பத்தும் வல்லார் அப்படின்னா, நம்மாழ்வார்ல ஆரம்பிச்சு எல்லா ஆழ்வார்களும் தன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அதை பாசுரங்களை முடிக்கிறான். அதனால நாயிகா பாவத்துல இருக்காவா. ஒரு அழகான ஒரு விஷயம், அவெல்லாம் ஒரு நாடகம் போட்டுண்டு உடை உடுத்திக்கிறான் இல்லையா? அதாவது பெண்மை பெண் வேஷம் தரித்து கொண்டு அவள்லாம் வந்து உடை உடுத்தி கொண்டு பெண் வேஷம் இடறா. ஆனா இவள் அப்படி இல்லையே, சுபாவத்தினாலேயே ஒரு பெண்ணான படியினால இவளுக்கு, அதாவது புருஷனை புருஷன் பார்த்து சிநேகிப்பதை காட்டிலும் ஒரு ஸ்திரீ புருஷனை காட்டி புருஷனை பார்த்து சிநேகிப்பதுன்றது ஒரு விசேஷம் இல்லையா? புருஷன் புருஷனை பார்த்து என்னதான் சிநேகித்தாலும் அது அவ்வளவு சாத்தியமா இருக்காது. அதே ஒரு ஸ்திரீ புருஷனை பார்த்து சிநேகிச்சால் அது ஒரு அதுல ஒரு விசேஷம் இருக்கு. அப்படி ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமான் பக்கத்துல பரமபக்தி உடையவாளான இந்த ஆண்டாள் அருள் செய்த இந்த திருப்பாவைக்கு ஒரு ஏற்றமானது இருக்கு இல்லையா? இவ என்ன பண்ணா, மார்கழி நீராடணும்னு சொன்ன. இது மார்கழி நீராடணும்ன்றது ஒரு வியாஜம். அந்த வியாஜத்தை கொண்டு நோன்பு நோக்கிறார். அந்த நோன்பு எம்பெருமான் பக்கல எம்பெருமானுக்கு அருகில் இருந்து கொண்டு நோன்பானது நோக்கப்படுறது. அது எப்படி, அவனுக்கே சேஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா மற்ற இடத்துக்கு போக முடியாது கூடாதுன்னு ஒரு திடமான சங்கல்பம், மற்ற விஷயங்கள்ல இந்த ஆத்மாவானது தேடி போகக்கூடாது, அது சாட்சாத்து எம்பெருமானிடத்திலேயே இருக்கணும், எம்பெருமான் பக்கலிலே இந்த ஆத்மாவானது கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், இந்த ஆத்மா எப்பொழுதும் எம்பெருமான் விஷயமான தியானத்தையே நடக்கின்ற தியானத்தையே பண்ணிட்டு இருக்கணும்ன்றபடியினால அந்த ஆண்டாளானவள் இப்படி ஒரு நோன்பு நோக்கலாம் இல்லையா? அதுவும் தானே நோத்துட்டு போலாம் இல்லையா? தான் நோட்டா என்ன இருக்கு, ஆண்டாள் நாச்சியார் இப்போ லோகசன் இப்ப குமார சம்பவத்துல காளிதாசன் வர்ணிக்கிறான், பார்வதி சிவனை அடையறதுக்காக தபஸ் பண்ற, கௌரி சிக்கரத்துல ரொம்ப கோரமான தபஸ் பண்ற, அவள் சிவனை அடையறா இல்லையா? சிவனை அடையறா, அவள் சிவனை எதற்காக அடைஞ்சா, அவள் முருகப்பெருமான ஒரு லோகத்தை குறித்து சம்ஹாரம் சூரசம்ஹாரம் பண்ணணும்ன்றதுக்காக அவள் சிவனை அடையறதுக்காக தபஸ் பண்றான். இப்படி லோகஹிதமான பார்க்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப வசத்தியா தான் பேசப்பட்டு இருக்கு. ஆண்டாள் லோகஹிதமான காரியங்கள் பண்ணா, எதற்காக? தர்மத்தை நிலைநாட்டுன்றதுக்காக இந்த காரியத்தை பண்ணான் இல்லையா. அப்படி தானே காரியத்தை பண்ணிக்காமல் தன்னோடு சேர்ந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போய் நோன்பு பண்ண வைக்கிறான். ஏன், இது ஒரு சாக்கு. நேற்றே சொன்ன மாதிரி இந்த சாக்கை கொண்டு எந்தருமான் இவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டானா அப்படின்ற ஏற்றம் தான் ஆண்டாளுக்கு இல்லையா. விராட்டிக்கு எப்பொழுதுமே இந்த எண்ணம் உண்டு. பக்தர்கள் எல்லோரையும் பெருமாளிடத்துல சேர்க்கிறது தான் விராட்டினுடைய வேலை. அதுதான் சொல் நடாதுரம்மாள் சொல்றப்ப கூட, ஆகாரத்ரயசம் பண்ணா மரவிந்தனி வாசின் அசேஷ ஜெகதீசி திரிம் வந்தே வரதவல்லபாம். ஆகாரத்ரயசம் பண்ணாம், விராட்டிக்கு இந்த ஒரு ஈடுபாடு இருக்கு. அதாவது இந்த ஜீவகோட்டியில இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு போய் பெருமாளிடத்துல சேர்க்கறது தான் பிராட்டியுடைய வேலை. ஏன்னா எங்க பெருமாள் நிகிரகம் பண்ணிடுவானோ, யாரையுமே நிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவ தான் பிராட்டி. அதனால எங்க நிகிரகம் பண்ணிடுவானோன்ற காரணத்துக்காக, நிகிரகம் பண்ண விடாம பண்றதுக்காக, எம்பெருமானிடத்திலேருந்து அவர்களை காப்பாத்துறதுக்காக, ஒவ்வொரு ஜனங்களையும் எம்பெருமானிடத்துல சேர்க்கறதுக்காக பிராட்டியானவள் பூலோகத்துல அவதரிக்கிறான் இல்லையா. அவதரிப்பிச்சு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதார பெருமாள் அவதாரம் எடுக்கும் போலாம் பிராட்டியும் அவன் கூடவே அவதாரம் எடுக்கிறான். அப்படி இந்த பிராட்டியானவள், பூமா பிராட்டியானவள் ஆண்டாளாக அவதரிச்சு தான் மட்டும் நீராட போய் கிருஷ்ணன் அடைய விரும்பாமல் எம்பெருமான் கிட்ட அடையறதுக்காக எல்லா ஜனங்களையும் நோன்புக்காக அழைச்சிட்டு போற பிரார்த்திக்கிறான் இல்லையா. இப்படித்தான் இனி பாசுரமானது தொடங்குறது. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாள். சரி, மார்கழி அப்படின்னா என்ன? ஏன் இந்த மார்கழி மாசத்துல ஆரம்பிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். மார்கழி அப்படின்றது மாதானாம் மார்க தீர்ஷம், மார்க தீர்ஷம்ன்றது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. மார்க தீர்ஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தோட பௌர்ணமி இருந்ததுன்னா அந்த பௌர்ணமாசி இருக்கக்கூடிய அந்த மாசமானது மார்க தீர்ஷ மாசம்னு சொல்லுவான் இல்லையா. அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தோட இருந்தார். ஏன் அப்படின்னா மாசங்களை பிரிக்கிறப்போ சம்பத்திரத்துல மேஷம் ரிஷபம் மிதுனம் இப்படி ஒரு எபதேசங்கள் ஏற்பட்டுதான். இப்படின்னா சொன்னா மேஷ மாசம் ரிஷப மாசம் மிதுன மாசம் இப்படின்னா சொன்னால் அது சௌரமான ரீதி இல்லையா. சைத்திரம் வைசாகம் ஜேஷ்டம் இப்படிலாம் சொன்னால் அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய அந்த ரீதியானது சாந்திரமான ரீதி இல்லையா. இந்த நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சித்திர வைகாசி ஆனி ஆடின்றதுனா கூட இந்த சாந்திரமானத்தை கொண்டுதான் தமிழ் வழக்கானது வந்தது. அதனாலதான் சைத்திர மாசம் சித்ரா நட்சத்திரத்தோட பௌர்ண மாசமானது கூடிதுன்னா, பௌர்ணமியானது கூடிச்சுன்னா அது சைத்திர மாசம். விசாகா நட்சத்திரத்தோட இந்த பௌர்ணமியானது சேர்ந்ததுன்னா அது வைசாக மாசம். இப்படி எல்லாம் தான் மாசமானது பிரிக்கப்படுறது. அப்படி மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட பௌர்ணமியானது சேர்ந்தபடியினால, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அந்த மாசத்துக்கு மார்கசீரிஷம்னு பேரு இல்லையா. மார்கழின்னு தமிழ்ல சொல்லுவா. அப்படி நட்சத்திரங்களோட விருத்தி ஹிராசத்துக்கு ஏத்த மாதிரி, அதாவது நாளிகை ஏறும் இறங்கும் இல்லையா, அப்படி இருக்கிறபடியினால கொஞ்சம் முன்ன பின்ன நட்சத்திரம் முன்னாடியோ இல்ல பௌர்ணமி பின்னாடியோ வர்றது உண்டு. அதனால அதை பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த மிருகசீரிஷா நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் ஒண்ணு சேர்றபடியினால இந்த மார்கழின்ற பேரானது ஏற்பட்டது. ஏன் மார்கசீரிஷம் அப்படின்ற சொல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்கழின்ற தமிழ் சொல்லுக்கு வசத்தியான உபாயம்னு அர்த்தம். மார்கசீரிஷம் மார்க்கம்னு வழி, சீர்ஷகம்னு ஒரு சிரஸ். ஏன் அந்த மார்க்கங்களுக்குள்ள தலையானது எதுன்னா அது உபரிஷத்தா. அது என்னது அப்படின்னா உபாயங்களிலே தலை சிறந்தது எது? உபாயம் மார்க்கம்னு உபாயம்னு அர்த்தம். உபாயங்களுக்குள்ள தலை சிறந்தது சிறந்தது எது அப்படின்னா கர்மஜான பக்தி பிரபத்திகளுக்கு மேலானது எதுன்னா ஆச்சாரிய அபிமானம் இல்லையா. கர்மமோ கர்மஜானமோ இல்ல பக்தி பிரபத்தியோ இதெல்லாம் காட்டிலும் வசந்தது எது? ஆச்சாரியனுடைய ஒரு அபிமானம் இருக்கணும். அதுதான் தலையாய உபாயமாக இருக்கும் இல்லையா. அந்த உபாயத்தை சொல்றதுதான் இந்த ஆண்டாளுடைய வேலை. அதுதான் மார்கசீரிஷம் மார்கழின்னு சொல்லப்பட்டது. சரி, இதை எங்க சொல்லியிருக்கானா? ஆண்டாளே நாச்சியார் திருமொழின்னு சொல்றா உபாயங்கள்ல தலையானது எதுன்னு சொல்லிட்டு அது அப்படி கொல்லை அரக்கியை மோக்கறிந்து குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தவை பொய்யன்றேன். அதுவும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது நல்லதன் தோழி நாகனை மிசை நம்பர் செல்வர் பெரியர் திருமானிடவர் நாம் செய்வதென்ன வில்லுக்குது வில்லுக்குதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லப்பரிசு வடிவு பேரல் அது காண்டுமே. இந்த ரெண்டு பாசுரத்தினால பாருங்க ஆண்டாள் தனக்கு ஆச்சாரியன் வழியாகவே இந்த இந்த விசேஷமானது கிடைச்சிருக்குன்றத இவர் ரொம்ப திடமா சொல்ற இல்லையா. கொல்ல அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் யாரு? சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா. அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவருடைய சொல்லு இருக்கு பாருங்க, நத்தியதேயம் கதஞ்சனன்ற அந்த வார்த்தையானது, அந்த வார்த்தை பொய்யானாலும் கூட நானும் பிறந்தமை பொய்யன்று அப்படின்னா, நான் பெரியாழ்வாருடைய வைத்த அதாவது பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்தது பொய்யாக ஆகுமோ அப்படின்றா. எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தமானது எங்கேயாவது பழுதாகி விடுமோன்னு சொல்றா. அப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் நாம் பெருமாளை அடைய முடியும்ன்ற விஷயத்த ஆண்டாள் நமக்காக இங்க சொல்லி கொடுக்கிறான். தெளிவாள்லாம் வியாக்கியானமும் இப்படித்தான் பண்ணிருக்கா. இந்த வியாக்கியானம் இந்த திருப்பாவைன்றது ஆரம்பிக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா, தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொன்னோம் இல்லையா, அது பெரியவாளுடைய வியாக்கியானத்துல நன்னாவே நமக்கு தெரியாது. மேலும் ஆண்டாள் சொல்றப்போ மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்ன, மார்கழி திங்கள் இந்த மது நிறைந்த நன்னாளால் இந்த மார்கழி திங்கள்னு சொன்ன. ஏன்னா நாம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறப்போ நாம சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு சம்விதா தேயம் சங்கல்ப பூர்விகா தேயம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால ஆண்டாள் என்ன பண்றா, சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு ஒரு கிரியையை ஆரம்பிக்கிறா. இந்த கிரியை ஆரம்பிக்கிறப்போ நாம கார்த்தால எழுந்துக்குவோம், நாம பண்றது இல்லையா, அஸ்யஸ்ரீ பகவதா அஸ்யஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த அப்படின்னு சொல்லிட்டு நாம அன்னியுடைய வருஷம் மாசம் பக்ஷம் திதி இதெல்லாம் சொல்றது இல்லையா. அந்த மாதிரி ஆண்டாலும் இதெல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அதுதான் மார்கழி திங்கள் மதுநேரம் தனநாளால் அப்படின்னு சொன்னான். மார்கழின்றது மாசம், மார்கழின்ற மாசத்தை ஏன் சொன்னா அப்படின்ற அப்படின்னா இது சாட்சாத்து உத்தராயணத்துக்கு முன்னாடி இருக்கிறபடினால உத்தராயணத்துக்கு பிரம்ம முகூர்த்தமாக தை வந்து பிறந்துட போறது, தேவர்கள் கணக்கு பிரகாரம் தையில சூரிய உதயமாயிட போறது. ஆகையினால உத்தராயணத்துல உத்தராயணத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தமா இருக்கிறபடினால இந்த மார்கழின்னு பண்ணான். இது நம்ம நேத்தே பார்த்தோம். அதனால அவள் மார்கழி திங்கள் மதுநிறைந்த நன்னாளால்னு சொன்னான். மார்கழின்னு சொன்னதுனால தட்சிணாயனம்ன்றது ஏற்பட்டிருக்கு இல்லையா, தட்சிணாயனம் ஏற்பட்டிருக்கு. மார்கழி மாதம்ன்றபடினால மிருகசீரிச நட்சத்திரமும் ஏற்பட்டிருக்கு. மது நிறைந்த நன்னாளால்ன்றது சுக்லபக்ஷமும் ஏற்பட்டிருக்கு இல்லையா. காரியம் ஆரம்பிக்கும் போது பெரியவாள் சுக்லபக்ஷத்துல காரியம் ஆரம்பிக்கிறபடினால மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்னான். வருஷம் குறிக்கலைங்க, வருஷம் சொல்லல. ஏன் வருஷம் சொல்லல அப்படின்னா, வருஷம் சொல்லியிருந்தால் இந்த வருஷத்துல தான் இந்த நோன்பானது பண்ண முடியும் அப்படின்றபடி பண்ணணும்ன்ற வந்துருமோ அப்படின்றபடினால எல்லா வருஷமும் அனுசூதமாக பண்ணணும்ன்றபடினால மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்னா வருஷம் குறிப்பிடாம. ஆகையினால எப்பவுமே பண்ணணும்ன்றபடினால சங்கல்பத்தோட ஏன்னா நிர்விக்னமா இருக்கணும்ன்றபடினால ஆரம்பிச்ச நோன்பானது விக்னம் இல்லாமல் போகணும்ன்றபடினால இவள் இந்த பாசுரங்களை ஆரம்பிக்கும் பொழுது அவள் சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறான்னு பார்த்தோம். மது நிறைந்த நன்னாளால், மது நிறைந்த நன்னாளால் ஏன்னா மார்கழி திங்கள் இந்த மார்கழி மாசத்துல எல்லா விஷயமுமே நல்ல விஷயம். அவன் காளிதாசன் வர்ணிக்கிறா பத்திர அபிஜான சாகுந்தல சுபக சலீலாவதாகான்னு சொன்னான். ஏன்னா இந்த மாதமே எப்படி இருக்கும் அப்படின்னா நாபிசீதா நகர்மதான் ரொம்ப குளிரவும் குளிராது ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது அப்படிப்பட்ட மாசம் இந்த மாசம். ஆகையினால காளிதாசன் வர்ணிக்கிற பிரகாரம் சுபக சலீலாவகாஹா பாட்டல சம்சர்க சுரபி வனவாத்தாக. இப்ப சுபக சலீலாவகாஹா இந்த மாசத்துலதான் நல்லா குளத்துலயோ ஏரியிலயோ ஆறுலயோ நல்லா அமுங்கி குளிக்க முடியும், அப்படி குளிக்கணும் இந்த மாசத்துல. அதுதான் சுபக சலீலாவகாகான்னு சொன்னான். அப்படி இந்த மாசத்துல பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல காரியங்கள். இந்த மாசம் காளிதாசன் இன்னொரு இடத்துல சொல்லும்போது பஸ்கிமா தியாமி நியாமாத் பிரசாதாமிவ சேதனம். இந்த காலத்துல இந்த மாசத்துல பண்ணக்கூடிய ஒரு எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் கூட ரொம்ப வசத்தியான கைங்கரியங்களா அமையுமா, அதுதான் இந்த விஷயத்துல சொல்லக்கூட ஒரு கேள்வி. நன்னா பாருங்க, 12 மாசங்களுக்கும் நாமும் கேசவாதி நாமாக்களை ஒட்டி எப்படி மேஷம் ரிஷபம்னு சொல்றோமோ அதே மாதிரி கேசவாதி நாமாக்கள் இருக்கு இல்லையா, அந்த கேசவாதி நாமாக்களை வச்சு கூட நாம இந்த மாசங்களை சொல்றது வழக்கத்துல உண்டு பெரிய வாழ்ந்துட்டுல. அப்படி மார்கழி மாசத்துக்கு அதிஷ்டான தேவதை யாரு, கேசவன். சாட்சியாத அந்த கேசவனுடைய மாசமாயிட்டபடியினால அந்த கேசவனை பத்தி பாடுறபடியினால, ஏன்னா ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் இருக்கு, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு அதைத்தான் ஆண்டாள் இங்க நிரூபிச்சா. ஆகாஷாத் பதிதம் தோயம், வானத்திலிருந்து கொற்ற அந்த மழையானது எப்படி கடலை கடலை போய் அடையிறதோ அதே மாதிரி சர்வதேவ நமஸ்காரா மற்ற எந்த தெய்வத்தை குறித்து பண்ணக்கூடிய அந்த கைங்கரியமோ அந்த செயலும் சாத்து கேசவம் பிரத்தி ஆகச்சது, கேசவனை பற்றி போய் தான் அடையிறத தவிர மற்ற பெருமாளிடத்துல போய் சேரலன்னு சொன்னா பிரிவாழலாம். அதையே தான் இங்க ஆண்டாலும் நிரூபிக்கலாம். மேலும் கீதையில சொன்னபடியினால மாசான மார்கத்தீர் சோகம்னு சொன்னபடியினால அதையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இல்லையா. இந்த மாசத்துலதான் எந்த காரியமான சுவாமி தேசிகன் தாய்கிறார் தாத்பரிய சந்திரிகையில இந்த மாசத்துலதான் என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி இந்த நோன்பு நோக்கணுமா, தானம் பண்ணணும், ஸ்நானம், இந்த பூஜை இதெல்லாம் இந்த மாசத்துலதான் பண்ணால் சீக்கிரகாமியா இருக்கும். சீக்கிரகாமினா சீக்கிர பலகாமின்னு சொல்லுவா சாஸ்திரத்துல, சீக்கிர பலகாமினா சீக்கிரமாகவே பலத்தை கொடுக்குமா இந்த மாசத்துல காரியங்கள் எல்லாம் பண்ணார் இல்லையா. லக்ஷ்மணன் பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஸ்நானம் பண்ணிடுவான் இல்லையா, லக்ஷ்மணன் பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஸ்நானம் பண்ணி ராமனுக்காக கைங்கரியங்களை பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் கொஞ்சம் அசதியா தூங்கி போய் ராமன் எழுந்துக்கும் போது இவன் எழுந்துக்கிறான். எப்பவுமே ராமன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு ராமனை எழுப்பி ராமன கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவான். ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒரு சோம்பேறித்தனம், ஏதோ ஒரு கிரிய அப்படின்றபடினால சாட்சா தூங்கிட்டான்னு சொல்ல முடியாது. வேற புராணங்கள்ல லக்ஷ்மணன் தூங்கவே இல்லைன்னா சொல்லியிருக்கு. அதனால ஏதோ ஒரு கிரியை அவன் கொஞ்சம் விளம்பம் ஆயிடுச்சு. அப்படி விளம்பம் ஆறப்போ ராமனோட போயிட்டு இருக்கான். ராமனோட நதிக்கு போறப்போ அது என்ன பண்றானா, போற வழியெல்லாம் இந்த ஹேமந்த ருத்து, இந்த ஹேமந்த ருத்து அப்படி வர்ணிக்கிறான். கிருஷி விவசாயம் பண்றவாள்லாம் கூட இந்த காலத்துல நெல் எடுப்பா, ஆக்ராயண பூஜையெல்லாம் பண்ணுவா இல்லையா, பித்ரு தேவதைகளுக்கு பிரீத்தியெல்லாம் கொடுப்பா இந்த காலத்துலதான் அப்படியா. ஏதாவது சாதுக்கள் ஏதாவது பாபம் பண்ணிருந்தா அந்த பாபத்துக்கு பிராயசித்தங்கள்லாம் கூட இந்த மாசத்துல பண்றதுதான் ஒரு வழக்கம். அப்படி இந்த மாசமானது ரொம்ப ஏற்றதான மாசம். அழகா சொன்னா பெரியவாள், தனுரோ தனுராக்காரா மகரோ குண்டலாக்கிருத்தின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றா, மார்கழி மாதத்தில் மகனை அனுப்புவான், தை மாதத்தில் தானே வருவான்றது ஒரு பழமொழி இருக்கு. மார்கழியில குளிர் கம்மியா இருக்கும், அதனால மார்கழி மாதத்தில் மகனை அனுப்புவான். தனுரே தனுராக்காரா, மார்கழி மாதத்துல குளிர் எப்படி இருக்கும்னா ஒரு வில்ல போல ஒரு ஆக்கிருத்தில இருக்கும். வில்லு எப்படி இருக்கு, சுத்தி இருக்கு, நடுவுல காலியா இருக்கு இல்லையா, அத மாதிரி மார்கழி மாசத்துல சுத்தி குளிர் இருக்கும், ஆனா நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதுதான் தனுரோ தனுராக்காரா, தனுர் மாசத்துல குளிரானது தனுர் ஆக்காரத்துல இருக்கும், மக்கரே குண்டலாக்கிருத்தி, ஆனா தை மாசத்துல குண்டலாக்கிருத்தியா இருக்கும். குண்டலத்துல தங்கம் பரிபூர்ணமா இருக்கு இல்லையா, குண்டலம்னு காட்டுக்கு போட்டுக்கிறது, காட்டுக்கு போட்டுக்கிற குண்டலத்துல தங்கம் பரிபூர்ணமா இருக்கு. அப்படியே தை மாசத்துல குளிரானது பரிபூர்ணமா இருக்கும், தையின தரையும் குளிர்வா குளிரும்னு சொல்லுவா இல்லையா, அப்படி தை மாசத்துல குளிர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆக இந்த மாதம் என்பது ரொம்ப வசத்தியான மாதம். இந்த மாசம் இந்த மாசத்துல பண்ணக்கூடிய எந்த கிரியையுமே கண்டிப்பாக பலனை கொடுக்கும். பலனை கொடுக்காம எந்த ஒரு காரியமுமே எந்த ஒரு காரியமும் வீணாகி போறதில்லை இல்லையா. ஏன்னா நிறைய பாருங்க, சித்திர மாசத்துல பண்ண காரியங்கள்லாம் நின்று போயிருக்கு. ராமாயணத்திலே இருக்கு இல்லையா, சித்திர மாசத்துல அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சா, அது தடை வந்துருச்சு. இது ஒரு உதாரணமே போறோம். சித்திர மாசத்துல இருந்த மாதிரியே எல்லா மாசத்தையும் உபலட்சணமா எடுத்திருந்தோம். ஆனா இந்த மாசத்துல எந்த ஒரு தடையும் இல்லேன்னு சொல்லிட்டு பெரியவாள் சொல்றான். ஏன் அப்படின்னா, இது சாஸ்திரம் சொல்லிருக்கு. இதுக்கு பேர் வந்து நஹிநிந்தா நியாயம்னு பேரு, இல்லையா? நஹிநிந்தா நியாயம் அப்படின்னா, ஒண்ணுத்தை ஏற்றி சொல்லணும்னா மத்த எல்லாத்தையும் தாழ்த்தி சொல்லணும்ன்றது ஒரு வழக்கம். அப்படி சொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சொன்னான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மதி நிறைந்த நன்னாளால், மதி நிறைந்த நன்னாளால்ன்றது சௌரமானம் சந்திரமானம் ஏற்கனவே சொன்ன இல்லையா. சூரியனை பிரதானமாக்கி சொல்றது சௌரமானம், சந்திரனை பிரதானமாக்கி சொல்றது சாந்திரமானம். அப்படி இந்த நல்ல காரியத்துல எந்த நல்ல காரியமா இருந்தாலும் சுக்லபக்ஷத்துல தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஆபூரியமானே பக்ஷே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. மாசம் பக்ஷம் அப்படி எல்லாம் பார்த்து தான் விரதம் பண்ணணும். இந்த மாசமும் பக்ஷமும் நல்லா இருந்தாலே விரதம் பண்ற எண்ணம் நமக்கு தானாகவே வந்துடும் இல்லையா. ஒரு அஷ்டமியில ஆரம்பிக்கிறோம்னு வச்சிருந்தோம், நல்லா பார்த்துருந்தோம். ஒரு கிரியையே ஒரு அஷ்டமியில ஆரம்பிக்கிறோம் இல்ல நவமியில ஆரம்பிக்கிறோம், இப்படி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் வச்சிருந்தா நமக்கு விரதம் பண்ற எண்ணமே வரவே வராது. ஆனால் மாசமும் பட்சமும் பார்த்து பண்ணால், மார்கழி திங்கள் மதி நிறைஞ்ச நன்னாளால் இப்படி விரதம் பண்ணால் அந்த காரியமானது கை கூடும்னு சொன்ன இல்லையா. ஏன் மதி நிறைஞ்ச நன்னாளால்னு சொன்ன? ஏன் அந்த காலத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னா, காலத்தை எல்லாருமே வசத்தியா கொண்டாடிட்டு இருக்கா இல்லையா. காலத்தை கொண்டாடுற வழக்கம் உண்டு. பல நாள் சிறைவாசம் காராகிரகத்துல இருந்துட்டு வரா ஒருத்த, அப்படி ஜெயில இருந்துட்டு வந்தவனுக்கு எந்த தினத்துல அவன் ரிலீஸ் ஆகிறானோ, அவன் விடுதலை ஆகிறானோ, அந்த நாள அவன் ஞாபகம் வச்சுருப்பான். இப்படி காலத்தை போகிற வழக்கம் உண்டு. கல்யாண நாள ஞாபகம் வச்சுக்கிற வழக்கம், பிறந்த நாள ஞாபகம் வச்சுக்கக்கூடிய வழக்கம் இல்லையா. சுதந்திர தினம், குடியரசு தினம், இப்படி எல்லாத்தையும் நாம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி காலத்தை அநாதி பகவான் காலகான்னு பகவான காலத்தை ஸ்மிருதியும் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அதாவது எந்த காலத்துல பகவானை அடையணும்ன்ற விருப்பமானது உண்டாகிறதோ அந்த காலத்தை புகழ்ந்து பேசுறதுன்றது ஒரு விசேஷம்தான் இல்லையா. எந்த காலத்துல பகவான் அடையணும் அப்படின்னா, அக்ரூர் சொல்றாரு, அத்தியமே சபலம் ஜென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அத்தியமே சபலம் ஜென்ன, எப்படி இன்னைக்குத்தான் உன எனக்கு நாள் நல்லா இருக்கு, நான் பிறந்ததுக்கான பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சதுன்னா. கம்சன் கிட்ட அவர் வந்து கணக்கு பதிவாளர், கணக்கு பதிவாளர்னா அக்கௌண்டா இருக்கக்கூடியவர் அக்குடுவர். அவருக்கு அவர் பரம சாட்சிகர், அவருக்கு ரொம்ப நாளா கிருஷ்ணனை சேவிக்கணும்னு ஆசை. கம்சன் எல்லாரையும் அசுரர்களையும் ஏவி விட்டு பார்த்தான், எல்லா அரக்கர்களையும், எல்லா அரக்கர்களையும் ஏவி விட்டு பார்த்தான், எல்லா அரக்கரையும் பெருமாள் துவம்சம் பண்ணிட்டார். கடைசியில எப்படியாவது உறவாடி கூட்டு வரணும் இல்லையா, அதற்காக அக்ரூர இடத்துல போய் சொல்றான், நீர் எதையாவது பேசி பெருமாள் இங்க அழைச்சிட்டு, கிருஷ்ணரை இங்க அழைச்சிட்டு வந்துடும், அதற்கப்புறம் நம்ம அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற. அக்ரூரர் பெருமாளை போய் என்ன, பெருமாளுக்கு ஒரு கெட்டது என்ன போய் பண்ண சொல்றானேன்னு அவர் நினைக்கல. அஜ்யமே சபலம் என்ன, இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம் பத்தியா, இன்னைக்கு பெருமாளை சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது பத்தியான்னு நினைக்கிறார் அக்ரூரர். அதனாலதான் அத்தியமே பெருமாளை பார்க்க போற, பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு நாம உகந்ததாக ஆக போறோம்ன்ற விஷயத்த அக்ரூர் நினைச்சு பார்த்து, கம்சன் அழைச்சிட்டு வர சொன்னான், கம்சன் கிருஷ்ணரை அழிக்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு வர சொன்னான்றதெல்லாம் மறந்து போய், பெருமாளை பார்க்க போறோம், பெருமாளை நாம அடைய போறோம், அதைத்தான் ஆண்டாள் சொன்னான். எந்த காலத்துல பகவான் அடையிறமோ அந்த காலத்துல வசதியாக பேசணும்னு சொல்லிட்டு. அப்படி அக்ரூரர் அந்த காலத்துல பகவான் அடைகிறார். அதனாலதான் அஜ்யமே சபலம் என்னன்னு சொன்னார். அதன்படி ஆண்டாள் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்னார் இல்லையா. இப்போ இந்த மாதிரி காலத்துல நாம சில கிரந்தங்கள்லாம் வாசிச்சால் குளிர்ச்சியா இருக்கும். பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா எப்படி, எந்த மாதிரி காலத்துல மார்கழி மாசத்துல மது நிறைந்த நன்னாள்ல கிரந்தங்கள் வாசிக்கிறோம். இப்போ மத்த நாள்ல வாசிக்கிற கிரந்தம் வந்து அவ்வளவு குளிர்ச்சியா இருக்காதா அப்படின்னா, மத்த நாள்ல கிரந்தங்கள்லாம் வாசிச்சு பார்த்தால் ஒரு வெப்பமா இருக்குமா, ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுமா. அதே மார்கழி மாசத்துல நாம இப்ப திருப்பாவைன்னு ஆரம்பிக்கிறோம். திருப்பாவைன்னு ஆரம்பிச்சாலே அதற்கு விளக்கம் சொல்றதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நமக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு இல்லையா. அதனால இந்த மாசத்துல ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் சுறுசுறுப்பா இருக்கும். அதுதான் இதற்கான காரணம். நம்முடைய இந்திரியங்கள் சுறுசுறுப்பா இருக்கப்படினால நாம எந்த காரியங்கள் பண்ணாலும் அது சத்தோடு இருக்கும் அது. அதனாலதான் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்ன ஆண்டாள். மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரழியர். நீராட போதுவீர், நாமெல்லாம் எதுக்காக போறோம்? நீராட போறோம். நீராட போறதுன்றது இந்த இடத்துல கிருஷ்ணனோட சேர போறோம் அர்த்தம். வெறுமை நீராட போறதுன்னா குளிக்கிறதுக்காக போறோம் அர்த்தம் கிடையாது இல்லையா? குளிக்கிறதுக்காக போறதுன்னு அவ்வளவு ஆற்றுலயே தீர்த்தா மாறிட்டு வருவாங்க. நீராட போறதுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணனுடைய விரகத்தால ஏற்பட்ட தாபத்தை போக்குறது தான் இந்த நீராட போறதுக்கான அர்த்தம் இல்லையா? இவெல்லாம் கிருஷ்ண சம்சேஷத்தாரே ஆசைப்படுறதா? ஏன்னா ராமாயணத்தை இருந்த ரிஷிகள் தான் இங்க கோபியர்களா இருக்கா இல்லையா? அவ என்ன பண்ணா, கோபி ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியா ஆக்கின்றா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய தன் தோழிகளையே கோபியர்களா நினைக்கின்றா இல்லையா? அப்படி இந்த கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ண சம்சலேஷத்தாலே ஆசைப்படுறவா. அதனால கிருஷ்ண சம்சலேஷத்தாலே ஆசைப்படுறதுக்காக நீராட போதுவீர்னு சொன்ன இல்லையா? அதுவும் இந்த சம்சலேஷமானது எப்ப பண்ணணும் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லிருக்கு, ஏச பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவ்ரதம் கிருதம் அப்படின்னு. இந்த உபாசனமானது, இந்த நோன்பானது இந்த கிரீஷ்ம காலத்துல பண்ணால்தான் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஆகையினால பகவத் சம்சலேஷத்துக்கு உகந்த காலம் எதுன்னா கிரீஷ்ம காலம் தான். ஆகையினால இந்த காலத்துல பண்ணால்தான் இந்த கிரியையானது வெற்றி பெறும். அதனால நீராட போதுவீர் போதுமினோ நேரையும் பெறும். நீராட போதுவீர், அதுவும் பொற்றாமை நீராட போனால். இந்த மாதிரி ஒரு காலத்துல நீராட போனா அது ரொம்ப விசேஷம் இல்லையா? இந்த நீராட போறதுன்றது எல்லாத்தையும் நாம அனுசரிச்சு நாம இந்த காலத்துல கிருஷ்ணனை அடையணும் நினைச்சு போறதுதான் நீராட போறதுன்னு அர்த்தம். பட்டர் சாதிக்கிறார் ரங்கராஜ ஸ்தவத்துல, பிபநயனபுரஸ்தே ரங்ககுர்யாபிதானாம் பிதமிவ பரிபுள்ள புண்டரீகம் பட்டாகம். பட்டர் சொல்லும்போது அவருடைய திருக்காவேரி, திருச்சோலை, திருமதில், திருவீதி, திருமண்டபங்கள், சந்திரபுஷ்கரணி, திருப்புண்ண, இப்படி ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு 50-60 ஸ்லோகங்கள்னால சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரே ஒரு தாமரை தடாகத்துல நான் உன்னை அப்படியே சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுவும் உட்புல்ல பங்கஜ தடாகம் யோபயானி ஸ்ரீ ரங்கராஜ மிகம், இந்த தாமர தடாக்கத்துல உன்னை சேவிச்சுட்டு இருக்க பத்தியா அப்படின்னு. அதுவும் தாமர தடாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகு மற்ற இடத்துல கிடையாது. அதன்படி இந்த மார்கழி மாசத்துல நாம தடாகத்துல போய் தடாகம்னா இந்த இடத்துல யமுனை ஆறு, யமுனை தலைவன் இல்லையா அவன், அதனால யமுனை ஆறுன்னு எடுத்துக்கணும். அந்த யமுனை ஆற்றுல போய் நீராடிட்டு கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்தை அடையறதுக்காக நாம இந்த நோன்பு எல்லாம் நோக்கலாம்னு சொல்றார் ஆண்டாள். அதுவும் முகுந்த மாலையில சொல்லும்போது, கரசரண சரோஜ காந்தி மன்னேத்ர நீனே சமமுசி புத வீட்டு வியாகுலே அகாத மார்க்கே பரிசரசி விகாட்சிய அப்படின்னு சொன்னான். இப்படி நீராட போகணும்ன்றதே பகவத் அவகாகனம் பண்ணணும்ன்றதுக்காக. அவகாகனம்னா நல்ல பகவத் விஷயத்துல மூழ்கி போகணும், அதுதான் அவகாகனம். அவகாகனம்னா மூழ்கிறது. பகவத் விஷயத்துல நன்றாக மூழ்கி போய் அவன் அடையறதுக்கான வழியை நாம தேடுறோம்ன்றதுக்காகத்தான் ஆண்டாள் இந்த இடத்துல நீராட போதுவீர்ன்ற ஒரு பதத்தை உபயோகம் பண்ணான். நம்மாழ்வார் தாச்சிருக்கார், காலை நஞ்ஞானத்துறை படிந்தாடி, அதுவும் காலங்கார்த்தால பண்ணணும்னா. காலங்கார்த்தால ஏன் ராத்திரி இந்த நோன்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, ராத்திரியில பண்ணால் நிறைய விக்னங்கள் ஏற்படும். காலங்கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துலதான் இந்த பெருமாளை சேவிக்கணும், இந்த நோன்பு நோக்கணும்ன்றதுக்கான காரணமும் இதுதான். அதனாலதான் நீராட போதுவீர்னு சொன்னான். போதுமி நீராட போதுவீர் போதுமினோ நேரடி, அதுவும் வரவாள்லாம் வாங்கும் போதுமினோ நிறைவு. அதுவும் சொர்க்க பழத்தை அனுபவிக்கிறோம், சொர்க்க பழம் அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன துக்கேல சம்பிந்தம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷ உபநீதஞ்ச தத்பதம் சுபதாஸ்பதம்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கான ஒரு லட்சணம். இந்த சொர்க்க இந்த சொர்க்க சப்தத்துக்கு மோட்சம்னு அர்த்தம். என்ன துக்கேன சம்பிந்தம், எங்க துக்கம்ன்றதே கிடையாதோ அந்த இடம்தான் சொர்க்கம்னு சொன்னா. அந்த சொர்க்கம்னு சொன்னது மோட்சம். ஆனா நாம லோகத்துல சொர்க்கம்னா எது நினைச்சிட்டு இருக்கோம், இந்திரன் ஆட்சி புரியக்கூடிய ரொம்ப ஊர்வசியா இருக்கக்கூடிய ஒரு இடம் சொர்க்கம் நினைச்சிருந்தது. அது இந்திரலோகம். நாமோ சொர்க்க யாகங்கள்லாம் பண்ணால் இந்திரலோகத்துக்கு போறோம். இந்திரலோகத்துக்கு போய் நம்முடைய சொர்க்க பலத்தை அனுபவிக்கிறோம். சொர்க்க பலத்தை அனுபவிச்சு அங்க மூணு நாள் இருக்கோம்னு வச்சிருந்தோம். அங்க ரம்பா ஊர்வசி இவெல்லாம் நடனம் ஆடுறதெல்லாம் பார்க்கணும். நடனம் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு வெகு சீக்கிரம் கீழே வந்துடும். ஏன்னா நம்முடைய கர்மா பலன் முடிஞ்ச உடனே இந்திரன் நம்மளை தள்ளி விட்டுருவானோ இல்லையா. சொர்க்கத்துக்கு போறதுக்கான புண்ணியம் பண்ணி அந்த யாகம் பண்ணி இந்திரலோகத்தை அடைந்தால் அந்த யாக பலன் முடிஞ்ச உடனேவே எந்த புண்ணியத்தினால நீ அங்கே போனியோ அந்த பலன் முடிஞ்ச உடனேவே அவன் நம்மளை தள்ளி விட்டுருவான் இல்லையா. இதுதான் இந்த விஷயம். அப்படி போதுமினோ நீரழி, அது எப்படின்னா போதுமினோ நீரழினா சாட்சாத் எல்லாரும் வரணும். எல்லாரும் எதற்கு வரணும்? எங்க போனாலும் நாம் எல்லாம் திரும்பி வரமாட்டோமோ. நசப்புணரா வர்த்தத்தே நசப்புணரா வர்த்தத்தேன்னு எங்க போனாலும் நாம் எல்லாம் திரும்பி வரமாட்டோமோ அந்த இடத்தை அடையறதுக்கான ஆசை நமக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அந்த இடத்தை அடையிற ஆசை எப்படி வரும் அப்படின்னா, எம்பெருமான நாம உபாசனம் பண்ணால், பிரம்ம உபாசனமானது நாம பிரதிஜனம் பண்ணால் அந்த இடத்தை அடையறதுக்கான ஆசை நமக்குள்ள வரும்னு சொன்னோம். அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் அழைச்ச ஆண்டாள் நீராட போரு வேர் போருமினோ நேரடியேன். சரி, வானு கூட்டா வந்துருவாளா அப்படின்னா, வானு கூட்டா வரமாட்டேன்றா ஒவ்வொருத்தரும். எப்பவுமே மற்ற விஷயத்துக்கு கூட்டா வருவாளா இருக்கும். பகவானை சேவிக்கணும், வானு கூட்டா வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. வேற எங்கேயோ போகணும்னா கிளம்பி தயாரா உடனே வந்துருவா. ஆனால் கோவிலுக்கு போற வானு கூப்பிட்டால் ரொம்ப கஷ்டம். அப்படி கோவிலுக்கு போற வானு கூப்பிட்டால் வர்றதுக்கு ரொம்ப சிரமமான அப்படினால ஆண்டாலும் என்ன பண்றான்னா, நேரடியீர் போதுமினோ நேரடினா வாங்கோ எல்லாரும் வரணும். அது எப்படின்னா, சாதாரணமா நீங்க வரக்கூடாதுன்னு எம்பெருமான இடத்துல தொண்டு செய்யறது நேரடியர்னு ஆபரணங்களை அணிந்து கொண்டிருப்பவர்களே அர்த்தம். அவ ஆபரணங்கள் அணிந்திருக்காரா? இல்ல. அவளுக்கு ஆபரணம் எது அப்படின்னா, எம்பெருமானுக்கு தொண்டு பண்றதுன்றது மட்டுமே அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் இல்லையா. அப்படி ஆபரணத்தை கொண்டு அழக தமிழ்ல சொல்லுவாளே, பொன்னகையே வேணாம் புன்னகை போதும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த ஆபரணத்தை கொண்டு எந்த ஆபரணம் எம்பெருமான அடைய நினைக்கக்கூடிய ஒரு மனசுதான் அவளுக்கு இருக்கக்கூடிய ஆபரணம். எம்பெருமான அடையணும்னு நடந்து ஓடி வராள அந்த கால்கள் தான் அவளுக்கு ஆபரணம். எம்பெருமான பார்த்த உடனே கைகூப்பி நிக்கிறாள், அஞ்சலி பண்றாளே, அதுதான் அவனை அவளுக்கு ஆபரணம். இந்த ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாள். நீராட போது வீர் போதுமிட்டோ நீரழியர். சரி, இவாளெல்லாம் அதிகாரி விசேஷம் சொல்லணும் இல்லையா. எப்பவுமே ஒரு பாசுரம் சொல்ல ஆரம்பித்தால் முதல் பாசுரத்திலே அதிகாரி யாரு, உத்தேசம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவா சொல்லணும். இப்ப இதுக்கு மேல உத்தேசத்தை சொல்லிட்டா இல்லையா, எது உத்தேசம் மார்கழி பண்ண போறேன்றத. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நிறையீர் அழைக்கிறா முப்பது பேர். சரி, யார் அழைக்கிறா அப்படின்னா, சீர் மல்குமாய் பாடி செல்வ திருநீர்கள். சரி, இவெல்லாம் அழைச்சி என்ன பிரயோஜனம்? இவாளுக்கெல்லாம் கண்ணனோட சேர்ற தகுதி இருக்கா அப்படின்னா, தகுதி இருக்கு. வேடம் சொல்றது ரூபமேவ அஸ்ய ஏதன் மகிமானம் வியாசஷ்டே அப்படின்னு சொல்லுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவா தமிழ்ல. அப்படி இந்த இவாளை பார்த்தாலே தெரியறது, இவாள்லாம் வந்து கிருஷ்ணனோட சேர்றதுக்கு ஆசைப்பட்டு இருக்கான்றது தெரியறது இல்லையா. அப்படி இப்படி ஆசைப்பட்டு இருக்கிறவாழ அவ ஆண்டாள் அனவள் அழைக்கிறா கீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு சொல்லிட்டு. ஆய்ப்பாடியில எத்தனையோ செல்வங்கள் இருக்கு. செல்வம்னா இந்த இடத்துல என்ன செல்வம் சொன்னா, வெறும் வற்றாத செல்வமா இருக்கக்கூடிய, இரண்டு அர்த்தம், வற்றாத செல்வமா இருக்கக்கூடிய பால். எம்பெருமான் வந்த பிறகு, கிருஷ்ணன் வந்த பிறகு முன்பெல்லாம் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுதான் ஆய்ப்பாடியில. ஆனால் எம்பெருமான் கிருஷ்ணன் அங்க வந்த பிறகு பால் எவ்வளவு கிடைச்சதோ அந்த அளவுக்கு நெய்யும் கிடைச்சுதான் இல்லையா. ரொம்ப கஷ்டம், பால் பத்து லிட்டர் கிடைச்சதுன்னா அதை காய்ச்சி அதை வந்து வெண்ணெய் எடுத்து அதை ஊருக்குன்னா அதுல ஒரு அரை லிட்டர் நெய் வரும். ஆனால் கிருஷ்ணனுடைய வருகைக்கு அப்புறம் அவனுடைய ஒரு லீலையினால பால் எவ்வளவு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நெய்யும் கிடைச்சுதான். அப்படி சீர்மல்கும் ஆய்ப்பாடி, அப்படி செல்வம் மிகுந்ததா இருக்கக்கூடிய ஆய்ப்பாடின்றது ஒரு அர்த்தம். இப்போ இன்னொரு ஒரு அர்த்தம், எந்த ஒரு அர்த்தம் அப்படின்னா, பகவானுடைய ஒரு சம்பந்தம் இவாளுக்கெல்லாம் இருக்கு. எது பகவான் இவா கூட பகவானுடைய லீலைகளை இவா பக்கத்துல இருந்து அனுபவிச்சுருக்கா. இந்த கோபியர்கள்லாம் அவன் ஒவ்வொரு அகாத்துக்கும் பிரதி தினம் போயிட்டு வரான், ஒவ்வொருத்தரோடையும் பேசிட்டு இருக்கான். ஆகையினால அப்பேற்பட்ட பகவானுடைய ஒரு சந்தர்ப்பம் சேரக்கூடிய பகவானோடு சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது இவாளுக்கு இருக்கிறபடியினால இதுதான் அவளுடைய செல்வமாயிட்ட செல்வமா இருக்கு. பகவான் பக்கத்துல இருந்தாதான் ஒரு விபூதியானது இருக்கும் இல்லையா, அந்த விபூதியும் ஐஸ்வர்யம்னு பேரு, அந்த ஐஸ்வர்யமானது இருக்கும். இப்படிப்பட்ட கீழ்மல்கும் ஆய்ப்பாடின ஆய்ப்பாடி அப்படின்னா என்ன, அயோத்தி போல இல்லை இது. அயோத்தியில இருக்கக்கூடிய எல்லாருமே வசிஷ்டர்கள் வசிஷ்டர் தசரதர் முதலானவர்கள் எல்லாருமே ஆச்சாரமா இருக்கக்கூடியவர், அதனால அயோத்தி போல கிடையாது இது. இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இடக்கை வழக்கை கூட தெரியாத ஒரு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு சொன்ன இல்லையா, ஆண்டாலே அப்படிப்பட்டவர்கள் வசிக்கக்கூடிய ஊர் இது. அதனால ஆய்ப்பாடின்றத இவர் ஆண்டால் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்படி நேரடியே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வத் திருநீர்கள், செல்வத் திருநீர்கள் இவெல்லாம் கன்னடத்துல இருக்கக்கூடிய கன்னடத்துல இருக்கக்கூடிய பக்தியோட சேர்ந்து இருக்கா. பக்தியோட சேர்ந்துன்றது அந்த பக்தின்றது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்றது இல்லை, பெண்களுக்கும் இருக்கா, சில பேருக்குதான் இருக்கணும்ன்றது இல்லை, எல்லாருக்குமே கூட அந்த பக்தியானது இருக்கலாம் இல்லையா. ஏன், கண்ணன் தர்ம முறையிலேயே வழிகாட்டுறான். கண்ணன் தர்ம முறையில வழிகாட்டுறபடியினால அவன் மேல எல்லாருக்கும் ஈடுபாடானது இருக்கு. யாருக்கு ஈடுபாடு கண்ணன் மேல வரலையோ அவர்களை தன் பக்கத்துல தான் அவனே அழைச்சிக்கிறான், அவனே அழைச்சிட்டு அவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுக்குறான் இல்லையா. அப்படி பக்தி அதிகமா இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகள், ஏன்னா ஸ்ரீமான் சொன்னா ஒவ்வொருத்தரையும் பாருங்கோ, லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னனாவே இருந்தான். லக்ஷ்மணன் எப்பவுமே சொல்லும் பொழுது பெருமாள் எல்லா சுகத்தையும் விட்டுட்டு பெருமாளோடையே போனா இல்லையா, பெருமாளோடையே போய் பெருமாள் சுகத்தையே அனுபவிச்சாலும் கூட அவன் துக்கத்தை அனுபவிச்சுண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற ஒரே குறிக்கோளையே வச்சிருந்தான். இந்த கைங்கரியமானது கைங்கரியம் பண்ற இந்த சந்தர்ப்பமானது பரதனுக்கு கிடைக்கல, சத்ருக்குன்னு கிடைக்கல, மற்றவாளு கிடைக்கல, ஆனா லக்ஷ்மணனுக்கு மட்டும்தான் கிடைச்சது. இதுதான் இந்த செல்வம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர்கள் சீர்மலகும் ஆய்ப்பாடி செல்வத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு செல்வம். எப்படிப்பட்ட செல்வம், எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செல்வம். அதுவும் விபீஷண ஆழ்வாரே சொல்றாரு இல்லையா, பரித்தெத்தாமயா லங்கா மித்ராணிக்கு தன அணிச்சன் ராமா பரித்தெத்தா மயா லங்கா இல்லையா, நான் தங்கையை விட்டுட்டு வந்துட்டேன், மித்ராணிக்க தனானிக்க நண்பர்களையும் விட்டுட்டு வந்துட்டேன், தனத்தையும் தனங்களையும் செல்வங்களையும் விட்டுட்டு வந்துட்டேன், எதுக்காக வந்திருக்கேன், ராமா உண்மையே சரணடையணும்ன்றதுக்காக வந்திருக்கேன், எனக்கு மற்ற செல்வங்கள்லாம் வேணாம், நீ ஒருவனே போடும்னு சொன்னாங்க இல்லையா விபீஷன் ஆழ்வார். அந்தபடி இப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை உடையவர்கள் யாரு அப்படின்னா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த சிறுமிகள். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம். அப்படி சீர்மல்கமாய் பாடி செல்வ திருமீர்கள் கூர்வேல் குறுந்தோழன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் குறுந்தோழன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புல்ல மெரிச்சி அந்த புல்லு உறைஞ்சி போனால் கூட ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இருந்தவன். ஆனால் கிருஷ்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கூறுவேல் குறைந்தவுடன் அதுவும் எப்படி இருக்கானா, தன்னுடைய வேலை எடுத்து பிரதி தினம் அவன் அதை சாண பிடிச்சிட்டு இருக்கானா, சாண பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும், அவன் சாண பிடிச்சி கிருஷ்ணனுக்கு எந்த இடத்துலயாவது எதிரிகள் வந்துட போறாளேன்ற ஒரு பயம். ஏன் அப்படின்னா அவர் வசுதேவரை பார்க்க போறான், கப்பம் கட்டுறதுக்காக போறான் வசுதேவர் இடத்துல, வசுதேவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு இல்லையா, வசுதேவர் எல்லா விஷயத்தையும் சொன்னபடினாலும் இவனுக்கு அன்னியிலிருந்து பயம் ஏற்பட்டிருக்கு, ஐயோ கிருஷ்ணன் அழிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஜனங்களோ அரக்கர்கள் வருவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூபத்துல வருவார்களோன்னு இவனுக்கு பயம். அதனால தன்னுடைய வேலை எடுத்து இவன் வந்து அதை சாண பிடிச்சு வச்சுக்கிறானா. அப்படி கூறுவேல் கொடுந்தோழர் அப்படிப்பட்டவன் இவன். சரி, ஏன் அப்படின்னா கிருஷ்ணன் மேல இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம், இவனுக்கு மட்டுமா, அந்த ஆய்ப்பாடிகள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பாசம். இது எப்படின்னா அழகான ஒரு கதை இருக்கு. சோமகன் ஒரு அரசன், அந்த சோமகன்ற அரசனுக்கு 1000 மனைவிகள் இருந்தா, அந்த 1000 மனைவிகள்ல ஒருத்திக்கு மட்டும்தான் குழந்தை. 999 பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னால அந்த ஒரு குழந்தை எல்லாருக்குமே வசதி தான். அந்த ஒரு குழந்தைக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த 1000 பேரும் கஷ்டப்படுவாளாம். அப்படி ஒரு நாள் அந்த குழந்தைய ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. குழந்தை அழும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம 1000 பேரும் தவிக்கிறாளாம். ஒருத்தி ஓடி வந்து பார்க்க எறும்பு இருக்கு. எறும்பு இருந்த உடனே அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்தி வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டு யார் அங்கேன்னு அங்க இருக்கக்கூடிய ஒற்றர்களை கூப்பிட்டு அந்த எறும்பு கொல்ல சொன்னாலாம். பெரிய அருவாளியோ பெரிய வாளியா எடுத்துட்டு அந்த குழந்தை அந்த எறும்ப கொன்னபடினால எறும்ப கொல்றது இங்க முக்கியம் இல்லை, அந்த குழந்தை மேல அவள் வைத்திருக்கக்கூடிய பாசம் தான் முக்கியம் இல்லையா. அப்படி எம்பெருமான் மேல ஒரு பிரீத்தியோட இருக்கா அங்க இருக்கக்கூடிய ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லோருமே. எல்லோரை காட்டிலும் நந்தகோபன் ரொம்ப அதிகமாகவே இருக்கான். அதனால்தான் கூறுவேறு கொடுந்தொழிலன் நந்தகோபன். முன்னாடி வந்து அவன் இந்த மாதிரி ஒரு கொடுந்தொழில பண்றதுக்கு தயாரா இல்லை, ஆனால் இப்போ இந்த கொடுந்தொழில பண்றதுக்கு தயாரா இருக்கான். ஏன் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு என்ன கஷ்டம் வந்துருமோன்றத நினைச்சு பார்த்து அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அதுவும் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். சரி, நந்தகோபன் தான் எப்படி இருக்கான்னா ஏராந்த கண்ணி, பக்கத்துல எங்கேயுமே அவருடைய கண் பார்வையை செலுத்தவே இல்லையா, சாட்சியாதாகவே கிருஷ்ணனிடத்திலேயே செலுத்திட்டே இருக்காளா. அது எப்படின்னா அதுவும் அழகான கண்ணா அவளுக்கு, ஏராந்தன் அழகான கண்ணு. அந்த அழகான பார்வைய வேற இடத்துல செலுத்தல, எப்பொழுதுமே கண்ணனையே பார்த்துட்டு இருக்காளா. ஏன் அப்படின்னா தமிழ்ல அழகா சொல்லுவார், கண்ணன் முகம் மறந்து போனால் கண்கள் இருந்தும் பயன் உண்டோன்னு சொல்லுவா. பெண்கள் இனத்தில் வேதை முன்பு இதுபோல் கண்டதுண்டோன்னு சொல்லுவா தமிழ்ல. அப்படி கண்ணன் முகம் மறந்து போனால், கண்ணனோட முகம் போய் நமக்கு மறக்குமா? அப்படி மறந்து போச்சுன்னா நாம இந்த லோகத்துல வாழறதுன்றதே பிரயோஜனம் இல்லை. அப்படி கண்ணனுடைய முகம் மறக்காது இருக்கும்படி அந்த ஏராந்த கண்ணியானது இளஞ்சிங்கமான கண்ணனை பார்த்துட்டே இருந்தாளாம். அதுவும் எப்படி பார்த்துட்டே இருந்தா அப்படின்னு, அதுவும் யசோதை ரொம்ப பாவம். தேவகியுடைய புலம்பலை காட்டிலும் யசோதை புலம்பல்ன்றது ரொம்ப வசதி இல்லையா. யசோதை என்ன பண்றா, கண்ணனுக்காக அவளும் ஒரு ராணி இல்லையா, கண்ணனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அவ சேர்த்து வைக்க, தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாளாம். கண்ணனுக்கு பால் சாப்பிட ஆரம்பிச்சோடனே வெள்ளியில பாலாட பண்ணணும்னு நினைக்கிறாள், வெள்ளியிலயோ தங்கத்திலயோ அவள் பாலாட பண்ணணும்னு நினைக்கிறாளாம். அவள் நினைச்ச மாத்திரத்திலே இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதம் போன்ற ஒரு மணிநாள ரத்னத்தால அவன் என்ன பண்றானா, ஒரு பாலாட பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துடுறானா எம்பெருமானு. சரி, அழகான தொட்டில் அமைக்கலான்னு பார்க்கிறா குழந்தை தூங்குறதுக்கு. விஸ்வகர்மா வந்து தொட்டில் கட்டி கொடுத்துட்டானா. சரி, குழந்தை வளர்றது, அதுக்கு ஒரு வயசா எடுத்து அதுக்கு கிருகலத்துல வாங்கி தரலாம் அப்படின்னு பார்த்தால் பிரம்மா வந்து அவருடைய கிரீடத்துல இருக்கக்கூடிய ரத்தனங்களை எடுத்து அந்த கிரீடங்கள்ல ரத்தனங்களால் அழைக்கப்பட்ட அந்த கிருகலத்தை எடுத்து வந்து பிரம்மா கொடுத்துட்டு போயிடுறாளா இல்லையா. இப்படி ஒரு ஒரு நாரதர் ஒரு வஸ்துவை கொண்டு போய் கொடுக்குறாரா, இப்படி ஒரு ஒருத்தரும் ஒவ்வொன்றத்தை கொடுக்கிறபடினால யசோதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையா அந்த கண்ணனுக்காக. இதெல்லாம் பண்ணலன்னா கூட எம்பெருமான் அவருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தான். என்ன ஏற்றத்தை கொடுத்தான், எங்கும் நிறைந்த எம்பெருமான் அம்மா என்று அழைக்கக்கூடிய சொன்னா ஐயா. என்னத்தவம் செய்தால் யசோத எங்கேயோ எங்கெங்கெல்லாமோ இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது அவளை பார்த்து அம்மான்னு சொல்லிட்டுவார். இதுக்கு இந்த ஏற்றத்துக்கான ஒரு விசேஷம் மற்ற விஷயத்துல எதிர்த்து எதுலையும் கிடையாதுண்ணா. அதுதான் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்னா. எப்பவுமே ஒரு தகப்பன் இடத்துல அடங்கி போறவன் தாயார் இடத்துல கொஞ்சம் சுலபமாத்தான் நடந்துப்பான் இல்லையா. அப்படி இந்த யசோதையானவள் கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய குற்றத்தை வேற யாராவது சொன்னாலும் கூட அவன் கண்ணன் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னான்னா அந்த நான் ஒண்ணுமே பண்ணலன்றதை எடுத்துட்டு அத பெருசாத்துல கண்ணனை ஒண்ணுமே சொல்லாமல் மற்ற வந்த ஆய்ப்பாடிகள் இடத்துல எல்லாம் அவன் என்ன பண்ணுவாளா, என் பையன் தான் ஒண்ணுமே பண்ணலேன்னு சொல்றானே, நீங்கெல்லாம் அவன் இடத்துல இருக்க அவன் பேர்ல கோல் சொல்றீங்களேன்னு அவன் மற்றவாரெல்லாம் திட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பி விடுவான். அதனால கண்ணன் மேல அதிகப்படியான ஒரு பிரீத்தியை வச்சிருக்காங்க இல்லையா. அதுவும் திருமங்கையார் சொல்றா இல்லையா, அஞ்ச உரைப்பால் யசோதின்னு சொன்னா இல்லையா, அப்படி அஞ்ச உரைக்கிறது தான் யசோதியோட வேலை இல்லையா. கண்ணன் மேல யாரு குற்றம் சொன்னாலும் அவள் ஏத்துக்கவே மாட்டாளா இல்லையா. அது என்ன மாதிரி குற்றம் அது, பிரிவாள்லாம் சொன்ன மாதிரி சாதாரண பாலகன் இல்ல கண்ணன், பாலகனே கிடையாது அவன். அவன் எல்லா லீலைகளையும் பண்ணக்கூடியவன் சொன்னா நீங்கெல்லாம் பொய் சொல்றீங்கோ, அவன் சாதாரண பாலகன் தான், அவனை நீங்கெல்லாம் போய் பெரிய மனிதனா ஆக்கிடாதீங்கோ, அவன் வெறும் சிறு குழந்தைதான்னு சொல்லுவாரா யசோதை. அப்படி ஏராண்ட கண்ணு யசோதை இளஞ்சிங்கம், அந்த யசோதையோட இளஞ்சிங்கமா இருக்கக்கூடியது. கார்மேனிச்செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். அடுத்தது கார்மேனி செங்கன், அவன் எப்படிப்பட்டவன், அந்த இளம் சிங்கம் எப்படி இருக்கு, கார்மேனி செங்கன் அதுவும் நீலமேக சியாமலனா இருக்கக்கூடியவன். அவன் மேகமான மேகம் எந்த வர்ணத்துல இருக்கோ அந்த வர்ணத்துல திருமேனியை உடையவன் அவன் இல்லையா. மேகம் எப்படி மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் போக்குமோ அத மாதிரி அந்த திருமேனி, அதே மாதிரி திருமேனியை உடைய அவன் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்குவான்றது இதனால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அதுவும் மேகசியாமம் அப்படின்னு சகஸ்ரநாமத்துல வருது. ஜெகத சோகநாசனம்னு சொல்லியிருக்கு விதத்துல, ஜெகதகா சோகநாசனம், மேக அதாவது இந்த மேகசியாம நீலமேக சியாமலனா இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் ஜெகத்துல இருக்கக்கூடிய சோகத்தை எல்லாத்தையும் நாசப்படுத்துறானா இல்லையா. அப்படி இருக்கு, அப்படி இருக்கா இந்த எம்பெருமான் இல்லையா. அதுவும் நம்முடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானோ இல்லையா, அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, அந்த நீர்கொண்ட மேகத்துல இருக்கக்கூடிய ஒரு மின்னலை போல இருக்கானா அந்த எம்பெருமான். அதையும் நாராயணனு வாக்கத்துல வேதமே சொல்றது இல்லையா. அப்படி நீலத்தோ எத மத்தியஸ்தா மத்தியுள்ளே வித்தியுள்ளே கேவபாஸ்வரா அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி கார்மேனி செங்கனா இருக்காங்க இல்லையா. வில்லிபுத்தூர்ன்ற ஒரு தமிழ் கவிஞர் சொல்றப்ப கூட, அருமறை முதல்வனை ஆதி மாயனை கருமுகு கருமுகில் வண்ணனை சொன்ன, அந்த கருமுகில் வண்ணன் தான் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனை தான் இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றான். கார்மேனி செங்கன், செங்கன் அப்படின்னா தாமரை புஷ்பம் பேரு, தாமரை புஷ்பத்தை போல ஒரு கண்களை பெற்றவன் அர்த்தம். அதுவும் கப்யாசம் புண்டரீகாட்சம்னு உபனிஷத்தே சொல்லியிருக்கு, தாமரை போன்ற ஒரு அழகான கண்களை உடையவன் அவன் அப்படின்னு இல்லையா. மகாவராக ஸ்புட பத்ம லோச்சனகான்னு புராணங்கள்லாம் சொல்றது திருமாலை பத்தி. அப்படி பத்மலோச்சனன் அவன், அந்த பத்மலோச்சன பத்தி இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கிறபடினால அவள் முதல் பாசுரத்திலேயே கார்மேனி செங்கன்னு சொல்லிட்டா. கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். எம்பெருமானுக்கு ரெண்டு விதமான கண், அந்த கண் எப்படின்னா கதிர்மதியும் போல் முகத்தான். ஒரு கண்ணால ஒரு கண் சூரியனை போல பிரகாசமாக வெப்பமா இருக்கும், இன்னொரு கண் சந்திரனை போல குளிர்ச்சியா இருக்கும். அதனால கதிர் மதியும் போல் முகத்தான் சொன்னா. இது தேசிகனே சாதிக்கிறார் இல்லையா, சதா பட்டல பீசனே சரபசாட்டா சோத்பட்டே ஸ்புரஸ்கிருதி பரிஸ்புட திருகுதிக்கே விவக்திரே கிருத்தே கிருபா கபட கேசரின் தனு திடம்ப தித்தனா சரோஜ சதுரி சாதிசா வெட்டிசே. அந்த ஸ்லோகத்தை சொல்றது இல்லையா, முதல் ரெண்டு வரியினால சட்டா பட்டல பீச்சலன்றதுனால எம்பெருமானுடைய குரோதம் தெரியுது, தனுசடிந்த தத்தஸ்தனான்றதுனால எம்பெருமானுடைய காருண்யம் தெரியுது இல்லையா. அதே மாதிரி பகைவர்களை நிகிரகம் பண்றதுக்காக ஒரு கண்ணும், அந்த நம்முடைய ஆஸ்திகர்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு கண்ணும் எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட கதிர்மதியும் போல் முகத்தானான அவன் இருக்கான். கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அழகான விஷயம் இந்த பாசுரத்துக்கு ஏற்றதான ஒரு விஷயம் இந்த இடத்துலதான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த திருப்பாவை மொத்தத்துக்கும் இதுதான் சங்கதி இல்லையா. ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்கு சங்கதி சொல்லணும். இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம், அத்தியாய சங்கதி, அதிகரண சங்கதி, இப்படி எல்லாம் பாத சங்கதி, பேட்டிகா சங்கதி, இப்படி எல்லாம் சங்கதி பல விதமாக இருக்கு. இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ற வேலையில பெரியவாள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதன்படி இந்த திருப்பாவை 30 பாசுரத்துக்கும் சங்கதி சொல்லணும்னா இந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்றதுதான் சங்கதியா நாம எடுத்துக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். நான் நமக்கு பறைன்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணன் தான். நாராயணனை காட்டிலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் வேற யாருமே கிடையாது. ஏன் அதுவும் பெருமாளே சொல்றாரு இல்லையா, மாம்சி பார்த்தவ்ய பாசிருத்திய ஏபி சிசு பாபயோனயம் ஸ்ரீயோ வைஷ்யா ததா சூத்ரா ஏபியாந்தி பராம்கதின். எம்பெருமானே சொன்னபடினால மாம்சி பார்த்த என்னை யார் என்னை அடைந்து பாபயோனிகளா இருந்தாலும் கூட என்னை யார் அடைகிறாளோ, சர்வதர்மான் பரித்தேஜ எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு மாமேகம் சரணம் விட நான் ஒருவனேன்னு சொல்லிட்டு என்னை யார் அடைகிறாளோ, ஸ்ரீயா அவர்கள் பெண்களானாலும் வைசியா வைசியர்களானாலும் ததா சூத்ரஹா சரி சூத்ரர்களாக கூட இருக்கட்டும், தேபி யாந்தி பராங்கதின் தேபி யாந்தி இல்லையா, அவர்கள் நல்ல கதியை அடைகிறார்கள் வேம்பெருமான். அதுபடி நாராயணன் நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் ஒன்று. சரி, இங்க அழகான விஷயம் இருக்கு, நாராயணனே நமக்கே அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு ஏவகாரம் ஒன்று போட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுக்கக்கூடியவனும் நாராயணன் தான் இல்லையா, அதை வாங்கிக்க கூடியவாளும் நாம தான் இல்லையா. நாராயணனை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது இத மோட்சத்தை. ஏன் அப்படின்னா, நாராயணன் தான் அந்த சராசரங்களையும் சிருஷ்டிக்கிறான், ஆளிலையால ஆளிலை கண்ணனாக அவதரிச்சு சாஸ்திரங்களை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான், ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை படைத்தான் சாதிக்கிறார் இல்லையா. அப்படி நாராயணன் இந்த உலகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சு பிரம்மாவிடத்துல தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு பிரம்மா முன்னிருந்தா மாதிரி சிருஷ்டிக்கும்படி பண்றான் பிரம்மாவை. அப்படி கொடுக்கக்கூடியவன் நாராயணன் தான். அத வாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா, அது நமக்கு மட்டும்தான் இருக்கு, நம்ம தவிர வேற யாரிடத்துலயும் இல்லை இல்லையா. இதுதான் இந்த பாசுரத்துல இந்த வரியினால சொல்லப்பட்டது, நாராயணனே நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதான் மற்ற தெய்வத்தினிடத்துல நாம போகக்கூடாதுன்றதுக்காக சொல்லப்பட்டது. இதான் மோட்ச பலத்தை வேண்டி வேறொரு தெய்வத்தை குத்திர தேவதைகளை நாம போய் சேவிக்க கூடாதுன்றதுக்காக, மோட்ச பலனை கொடுக்கக்கூடியவன் நாராயணன் ஒத்தந்தான்றதுக்காக சொல்லுது இல்லையா. ஆழ்வார் சாதிக்கிறப்போ நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாராயணா என்னும் இத்தனையல்லால் அப்படின்னு சாதிச்சு, நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நான் கண்டுகொண்டேன். எப்படி கண்டிருந்தேன், எவ்வளவோ நான் துன்பப்பட்டேன், நான் எல்லோ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு கடைசியில நாராயணான்ற நாமத்தை நான் எப்ப சொன்னனோ அப்போத்துல இருந்து எனக்கு மோட்சத்துக்கு போற வழியானது கடைச்சுன்னு ஆழ்வார் சாதித்தார் இல்லையா. இல்லையா, சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம்னு சொல்லியிருக்கேன், சங்கீர்த்திய நாராயண. ஏன்னா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணும், இந்த ஒன்னாவது பாசுரத்துல ஆரம்பிச்சு பத்தாவது பாசுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே பகவான் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லக்கூடிய பாசுரங்கள் இல்லையா. நாராயண நாராயணனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணணும். கலியுகத்துல கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்லிருக்கு, கலியுகத்துல சங்கீர்த்தனம் பண்ணிதான் கேசவனை அடைய முடியும், வேற எப்படியும் அடைய முடியாது. மத்த யுகங்கள்ல அப்படி இல்லை, மத்த யுகங்கள்ல பெருமாள் பக்கத்திலேயே இருந்தார், பெருமாளை பார்த்துட்டே இருக்கப்படினால அவள்லாம் பெருமாளை அடைஞ்சுட்டா, பெருமாளே அழைச்சிட்டு போனார் ராமாவதாரத்துல இல்லையா, அன்னு சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு பெருமாளே அழைச்சிட்டு போயிட்டார். அதனால பெருமாள் அழைச்சிட்டு போனபடினால அவள்லாம் பெருமாளோடையே போய் மோட்சத்தை அடைஞ்சுட்டா. ஆனால் கலியுகத்துல அப்படி இல்லை, அதனால கலவு சங்கீர்த்திய கேசவம். அதுவும் இல்லாம சங்கே சக்தி கலவு யுகேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, சங்கே சக்தி யுகே. கலியுகத்துல எந்த காரியமும் தனியா பண்ணா நிலைக்காது, கூட்டம் கூட்டமா பண்ணாதான் அது நிறைவேறும். அதனால்தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவார் தமிழ்ல. அப்படி கலி இந்த காரியங்கள் பண்ணா கூட்டமா பண்ணணும். அதுதான் நாராயண நாம சங்கீர்த்தனத்தை பண்றதுக்காக ஆண்டாளானவள் என்ன பண்றா அப்படின்னா, எல்லாரையும் கூட்டம் கூட்டமா அழைச்சிட்டு போய் இந்த நோன்பன் இருக்கிறா. ஏன் ராவணன் சொல்றானே ராமாயணத்துல, தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணவனாமயம். நான் யாரோ மனிதன் நினைச்சேன், முதல் முறை பார்த்த உடனேவே சொல்லிட்டா, நான் யாரோ மனிதன் நினைச்சேன், சாட்சாத் இவன் மனுஷனா, இவன் வேணா தந்த மனுஷன் சொல்லிக்கலாம், ஆத்மானம் மானுஷம் மன்யனே, ஆனா இவன் மனுஷனே கிடையாது, சாட்சாத் இந்த ராகவன் நாராயணனே தான் ராகவனா அவதரிப்பிருக்கான்னு சொன்னார் ராவணன். அப்படி நாராயணன்ற அந்த சப்தத்தை சொன்னாலே நமக்கெல்லாம் மோட்சமானது கிடைக்கும். அப்படி நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணன் தான், அதை வாங்கிக்க கூடியவாளும் நாம தான் அப்படின்றது இந்த வரியால் சொல்லப்பட்டது. நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ பறிந்து எல்லோரும் பாவாயே. அதுவும் சாதாரணமான விஷயமா சொல்லக்கூடாது. பாரோர் புகழ பறிந்து எல்லோரும் பாவாயே. பாரோர் புகழ நாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும். நமக்குள்ளேயே இதெல்லாம் முடிச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம். பறையினா மோட்சம்னு அர்த்தம். இந்த மோட்சத்தை பெறுவதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோர் புகழ. அதுவும் மேல இவளே சொல்றா, நாடு போலும் பறிக்கினால் நன்றாக ஆண்டாலே பின்னாடி சொல்ற. அப்படி இந்த நோன்பு பண்ற பெண்கள் எல்லோருக்கும் கண்ணன் வேண்டியதை கொடுப்பான். கண்ணன் வேண்டியதை கொடுத்தான்னா என்ன பண்ணணும்னா நாம என்ன பண்ணணும், பாரோர் புகழ பண்ணணும். நமக்காக மட்டும் பண்ணக்கூடாது. இந்த லோகத்துல மழை பெய்யணும், மழை பெய்ஞ்சி எல்லா கிரியைகளும் நன்னா நடக்கணும். அதன் மூலமாக ஜனங்கள் எல்லாம் நன்னா இருக்கணும். ஜனங்கள்லாம் நன்னா இருந்து எல்லா ஜனங்களும் உன்னை அடையறதுக்கான வழிய தேடணும். அப்படிப்பட்ட கிரியைகள்லாம் நடக்கணும்னா நாம இந்த நோன்பு என்ன பண்ணணும்னா பாரோர் புகழ பண்ணணும்னா. அதுதான் ஒவ்வொரு வருஷமும் எங்க வேணா பாருங்கோ திருப்பா உபன்யாசம் நடக்கிறது. இந்த ஆண்டாளுடைய பாசுரங்களை மறுபடியும் பெரியவாள்லாம் எல்லாரும் சொல்லின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாரோர் புகழ இந்த உலகமானது புகழ்ந்து இருக்கணும்ன்றதுக்கு அப்படின்னால்தான் இந்த திருப்பாவைன்றதை மறுபடியும் நாம் அனுதினம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பாரோர் புகழ படிந்து இல்லையா புகழ்ந்து சொல்லணும். புகழ்ந்து படிந்து சொல்லணும்னா புகழும்படி படிந்து நாம ஏனோ தானோன்ற ஒரு அர்த்தத்தை சொல்லிடக்கூடாது இல்லையா. ஏனோ தானோன்ற அர்த்தத்தை சொன்னால் நமக்கு அந்த படிந்து சொல்லக்கூடிய ஒரு சக்தியானது இல்லாமே போயிடும். ஆண்டாளுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அதனால என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை அப்படியே நாம தெரிவித்தால், இருக்கக்கூடிய அவகாசத்துல அந்த கருத்தை ஜனங்களுக்கு நாம் அப்படியே தெரிவித்தால், அதனால பாரோர் புகழ்ந்து நமக்கெல்லாம் அருளை கொடுப்பார்கள் சொன்னபடியினால எம்பெருமான் நமக்கு அருளை கொடுப்பான்னா. பாரோர் புகழ்ந்து படிந்து எலோரம்பாவாயும் படிந்து சொல்லணும்னா. அப்படி சொன்னபடியினால இந்த வாழ்வார் வாழ்வெய்து ஞானம் புகழவே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி சொன்னால் நாம லோகத்துல என்னைக்கா இருந்தாலும் சிரேஷ்டமாக வாழலாம்ன்றது இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது இந்த முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம். மறுபடியும் ஒரு முறை பாசுரத்தை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை இத்தோட முடிச்சுக்கிறேன். மார்கழி திங்கள் மதிநிறைந்தனால் நீராட போரு வீர போருமெனோ நிறையேறும் சீர்மல்கும் வாய்ப்பாடு செல்வ சிறுநீர்கால் கூறுவேல் கொடுந்துள்ளன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண் யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கடுமதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரந்தாவாயின் சாருகல்வாரஹஸ்தனபரமந்தாங்கிரி சாந்திர வாசல்ய சிந்து அழக விநிகிதாபி சிரஜிரா கிருஷ்ணநாத விலபது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹயவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நமஹம்.